நாதமாக திருமுறை பண்ணில் அருணாச்சல சிவனே, தினம் நாடி நின்று இனிமை சேர்க்கும் அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நீ ஜடாதர அண்ணாமலையே அரோஹரா. நாதமாக திருமுறை பண்ணில் அருணாச்சல சிவனே, தினம் நாடி நின்று இனிமை சேர்க்கும் அண்ணாமலையானே. நயம் எதிலும் தோன்ற வைக்கும் நவரசனே சிவனே, நயம் எதிலும் தோன்ற வைக்கும் நவரசனே சிவனே. நாமம் பெருகும் கீதமோடு கிரிவலம் வருவோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நீ ஜடாதர அண்ணாமலையே சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா. பாதமாக பாதை விரித்த அருணாச்சல சிவனே, எம்பாவமாற அதனை அளித்த அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நீ ஜடாதர அண்ணாமலையே அரோஹரா. பாதமாக பாதை விரித்த அருணாச்சல சிவனே, எம்பாவமாற அதனை அளித்த அண்ணாமலையானே. பலன் எதனை கேட்ட போதும் அருளும் ஈஸ்வரனே, பலன் எதனை கேட்ட போதும் அருளும் ஈஸ்வரனே. பண்ணை தொடுத்து மாலை சூட்டி கிரிவலம் வருவோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நீ ஜடாதர அண்ணாமலையே சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நெஜடாதர அண்ணாமலையே அரோகரா. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நெஜடாதர அண்ணாமலையே அரோகரா. ஐந்து குன்றில் வதனம் பதித்த அருணாச்சல சிவனே, எம் ஐந்து புலனில் அன்பை விதைத்த அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நீ ஜடாதர அண்ணாமலையே அரோஹரா. ஐந்து குன்றில் வதனம் பதித்த அருணாச்சல சிவனே, எம் ஐந்து புலனில் அன்பை விதைத்த அண்ணாமலையானே. அருள் சிந்துகின்ற நீராய் கேசம் தெரிகிறதே, அருள் சிந்துகின்ற நீராய் கேசம் தெரிகிறதே. அர்ச்சனை நாம சொல்லை உரைத்து கிரிவலம் வருவோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நீ ஜடாதர அண்ணாமலையே சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நெஜடாதர அண்ணாமலையே அரோகரா. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நெஜடாதர அண்ணாமலையே அரோகரா. அஷ்டலிங்கம் கூடி குவியும் அருணாச்சல சிவனே, அடிமுடி அகன்று மாயம் புரிந்த அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சல நீ ஜடாதர அண்ணாமலையே அரோஹரா. அஷ்டலிங்கம் கூடி குவியும் அருணா அருணாச்சல சிவனே, அடிமுடிய கன்று மாயம் புரிந்த அண்ணாமலையானே, பரவான நெஞ்சிலெல்லாம் உன்னுறு தெரிகிறதே, பரவான நெஞ்சிலெல்லாம் உன்னுறு தெரிகிறதே. பஜனை பாடல் பக்தியில் படித்து மலை வலம் வருவோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. மண்ணில் மலர்ந்த கோடி சூரியன் அருணாச்சல சிவனே, மனதில் மலர்ந்த வேதநாதனே அண்ணாமலையானே. மண்ணில் மலர்ந்த கோடி சூரியன் அருணாச்சல சிவனே, மனதில் மலர்ந்த வேதநாதனே அண்ணாமலையானே. மனதார உன்னை பாட ஞானம் வளர்கிறதே, மனதாரம் உன்னை பாட ஞானம் வளர்கிறதே. ஹர ஹர சிவ சிவ நாமம் ஜபித்து கிரிவலம் செய்தோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவா,